अस्मान् भूर्भुवो नमः अस्मत्त्वं भूर्भुवो नमः स्वरूपिभ्यो नमः श्रीमान् विष्णुकार्यक्रमिदासिदिगेवी वेदान्तालयोमदायवि श्रीष्टदे लक्ष्मीष्टपत्यौ अहोरात्रे भाष्ये नक्षत्राणि रूपम् नष्टव्यात्तम् इष्टम् महिला नमो महिला सर्वम् मनिताणाम् दशमिदगतिदोषाम् प्राज्ञभोगानुबन्धाम् समयगुणजातां सम्यगादारयुक्तां हृदयेन बहुमान्यां शैलीं वेङ्कटाद्रौ श्रियम् उपयुज नित्यं श्रीनिवासत्वमेव कन्नडियनयमस्ति काट्टुं वेत् अलिनयेवनयं कर्मं वेत् एन्नव विळेडन्न तेयं वेत् विरन्दि विरन्दि तीर्थं जयं वेत् पुण्यत्यं போகெல்லாம் புகழும் வெற்ப பொன்னிலையில் போகமெல்லாம் பழக்கம் வெற்ப வெண்ணவரம் மன்னவரம் வெறும் வெறுப்பு வேங்கல் வெப்ப விளங்கும் வெப்பு நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். தயாரிமொழி பிரபாவம் மேகம் சோசிக்கிற மாதிரி வேண்டியது வேண்டாதான் எல்லாத்துக்கும் மேகம் அனுகூலம் பண்றது. ஒரு மாதிரி தயாதேவி பெருமாளை செய்தியை வாங்கி போயிறார் சொல்லப்படுறது. சாரம் லத்வா சமீபம் மகதா ஸ்ரீனிவாசாம் புராசே காலே காலே கனரசவதி காலிகேவானுதந்தி எத்தவன்மேழா மிருகபதி கிரவு விஸ்வமாத்யாயந்தி சீலோபஜ்யம் சரி பவதி சீதலம் சத்குணம் ஏழு மலை பிரபாதி கருடாதி கேசாதி சிம்மாதே ஒரு பேர் உண்டு. மிருகபதினா சிம்ம மிருகபதி கிரவு சாரம் லத்வா அப்படியே மேகமாக்குறது சமந்த ஜலத்தை வாங்கிட்டு நமக்கு நல்ல தீர்த்தத்தை பயிர் வருங்க. தேசியனே இதை சொல்ற சகத்து தேசத்துல அபினவமாக ஒரு விதாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திரத்தை வாங்கி சரோவரியமான தண்ணீராக உபயோகமாக போதே விதாவதார மாதிரி அந்த மேகங்கள் உப்பு ஜலத்தை வாங்கிறது உப்பு ஜலத்தை நமக்கு கொடுக்கறது நல்ல சித்திப்பான் இனிப்பான் கேட்டு சாரம் லத்வா சார் உப்பு எடுத்து நல்ல சாரத்தை மட்டும் எடுத்து நம்மளுக்கு பொரியது சாரம் லத்வா மேகத்துக்கு உப்பு கவிகள் தான் மேகத்துக்கு உப்பு சொல்லுவார் மேகத்தை தூது விடுவார் நம்மாழ்வார் தூது விடுற நாயகி பாசனத்துல குரு அன்று நெஞ்சு மேகம் சமுத்திரம் இப்படிலாம் தூது விடுறார் மேகத்துக்கு உப்பு பண்ணுவார் அது ஏன்னா மகத்துவம் கம்பீரம் சமுத்திரத்துல எழுத சொல்லும் சமுத்திரம் வால்மீகி சொன்னார் சமுத்திரம் எப்படி தாமொழி குணம் எப்படின்னா சமுத்திரம் மாதிரி கம்பீரம் சமுத்திரைவாசி கம்பனான் வேதம் அந்த ரசத்தை எடுத்து நமக்கு தருது பகவான் தான் ரசம் உபசரித்து ஆனந்தி பவதி அவனே ரசம் அப்படிப்பட்டு மேகம் இது தூது நாட்சியா மேகத்தை விடுற விண்ணில் மேலாப்பு விரித்தால் போல் மேகங்கள் தென்னீர்கள் வேங்கடத்தையும் திருவாரம் போன்றாது தண்ணீர்கள் முறைக்குவற்றில் தொழிலேற சொல்வதே தென்னீர்மை ஈழறிக்குவது நமக்கோர் பெருமையோ பெருமையேன பெருமையோ விண்ணீர் மேலாப்பு விரித்தால் போல் மேகம் அப்படியே சொல்லு கொட்ட போவது ஜலம் அதாவது நீங்க வெளிவாண்டு போய் தூது போக மாட்டீங்களா எனக்காக ஆண்டா சொல்றான் மேகங்கள் அதனால தீர்த்தத்துக்கு ஒன்றும் குறவில்லை வேங்கட மலையில எத்தனை நீர்வீழ்ச்சிகள் பாபநாசம் எத்தனை நீர்வீழ்ச்சிகள் எவ்வித தீர்த்தம் எப்படி தென்னீர்கள் வேங்கடத்தையும் பெருமாறும் புகந்தாலே புகந்தான் அந்த மாதிரி இடம் உயர்ந்த இடம் பெருமாள் அங்க நித்தியவாசம் பண்றான் அதனால அவன் அடையறேன் அடைய முடியலையே அவன் நினைச்சு நினைச்சி உருகிறேன் ஒருவரும் என் கண்ணீரானது மாறுபாடிக்கு வருது தென்னீர்கள் முனைக்கு ஒற்றில் துளிசோர சோழன் இதுதான் பெண்ணுக்கு அழகா என படுத்தானே சொல்லி மேகத்தோடு உள்ளவர்கள் அந்த மாதிரி மேகங்கள் நிறைந்தது செமல்பிரிவ காம்பீரியே எனது சகல தேவி தேவியினாரே சகல ஜல சித்திரத்து உண்டு பண்றார் தயாதேவி மேகமாக பெருமாள் பார்த்து மழை பொழி பெருமைக்கு பொழியது வேண்டாம் அனுகிரக விஜய தேவன பரமாத்மனா அப்படி அவருக்கு விசேஷம். அதுக்கு அவர்தான் எதிர்பார்க்கார் ஆழ்வார்கள் தான். ஏ அனைத்து பரமாத்மனாக குருகவாதீச நாதாத்யாக குருகவாதி நம்மாழ்வார் என்ன நாடுவார் என்ன இப்படிலாம் பெருமாள் அனுபவிச்சார் அவா தோதி விட்டார். ஜெயையை சொன்னா, மெதியை சொன்னா, சமத்தை சொன்னா, புருஷம் மருத்துவத்தை கேட்கிறார். இப்படின்னா பணம் வெறுத்தவர் மேகங்களோ திருவிழம்பில் நம்மாழ்வார் மேகங்களோ உரையில் திருமால் திருவேரி ஒக்கும் பெருமாளை பார்த்தீங்களா மேகங்களை வெறுப்பார்க்கும்போது சாமவர்ணம் அவங்க பேரு மேகவர்ணம் பேரு உங்களுக்கு உங்களுக்கு வரணும்னு ஒத்துருக்காங்க. யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பற்றியில் பெருமாளுடைய வர்ணத்தை நீங்க எப்படி பெற்றணும் அவன் சியாமல வர்ணன் மேகவர்ணன் அதனால மேகம் ஆச்சா உங்களால் அவனுக்கு வந்ததா தெரியலையே. மார்கங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து எல்லாம் சுத்தி சவுந்தரெல்லாம் போய் திரும்பி திரும்பி போய் நன்னீர்கள் உப்பு ஜலமா கொண்டு வரணும். நீங்க ஜனங்களுக்காக நல்ல நீர் எடுத்து வரணும் போயிருந்தோம் ஆகங்கள் நோவ வருத்தம் தரமாக மருள் பெற்று அது மாதிரி என்னுடைய சிரமத்தை தீர்க்க வேண்டாமா பகவான் அப்படின்னு ஒரு அளவு தேசிய அனுபவிச்சு நம்மால் அனுபவிச்சு நாகமணிகள் அனுபவிச்சிருந்த அப்படிப்பட்ட மகத்தான அளவே இல்லாதது. எப்பேற்பட்ட மேகம் சீனிவாசம் ஒரு ஆசேகி சீனிவாசம் ஒரு மேகம் கடல்லேருந்து எப்படி உப்புரி செலுத்துறாரோ அதே மாதிரி தயாவுடைய வேண்டுகோளுக்கு பதில் நமக்கு நல்ல திருப்பியை உண்டாக்குறார் தரான் பகவான். சாரமானது உப்பு எழுத்து சாரத்தை எழுத்துது பகவான் சாரமான பக்தியை கொடுத்து பிரபத்தியை கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு போறான். சிம்மாதிரி அவன் நிசுமாதிரியோ சிம்மாதிரி ஒரு பேர் அசுனாலே அங்க ஒரு சிம்மாதிரியும் பேர் அங்கே ஆவிர்பாவம் சிம்மலு பெருமாள் தானே ஆவிர்பாவம் திருவேந்திர மாவலி காலிக்கையிலே காலத்துல பொழியுது மேகமானது மழையை பொழியுது எப்ப தெரியும் எப்ப நம்ம பகவானுக்கு தெரியும் அது வாங்கி தருவ யாரு சரி காலே காலே அந்தந்த காலத்துல ஹீலோபல்யம் சௌசீல்யம் குணம் அவனை நீ காமிச்சு விடுற சௌசீல்யம் மகதா நீரந்த சவிசேஷம் நீச்சீஸ்த ஒரு பெரிய அரசாமி நீச்சமானவர்கள் கட்டின்னு பெறலாம்னா யார் பெறுவான் ரோகத்தை பண்ணுவாரா அப்படி பெருமாள் பண்ணுவான் இடையிலோட இருந்தான் கட்டினான் குரங்கோட கட்டினான் சௌசீல்யம் அந்த சௌசீல்யம் பகவானுக்கு அந்த சௌசீல்யத்துக்கு குணம் குளிர்ந்துதான் இருக்கு. அது இப்படி கல்யாண குணங்கள் நிறைய ஒன்னா ரெண்டா உயர்வர உயர்ந்தாலும் உடையவன் ஏழை குணமே இல்லாதவன் உபயோகிங்காதுகிறான் ஸ்ரீபாஷத்துல அப்படி சர்க்குணம் சுரிந்து தவறாம தயாதி அப்படி பகவத் சரதி மேக பஞ்சியாவில் கம்பீரமா இருக்கு உப்ப உப்ப நீக்கி நல்லது பெறது அது பண்ணக்கூடியவன் எவ்வளோ விக்கிர லாவண்யம் பெருமாள் திருமேனி ரொம்ப உசந்தது அது தயாதேவி தயமடைகிறார் ஆபிசான் மௌலிபுரி என்று சொல்றேன் பெருமாள் சுயமுகமாக இருக்கிறான் பெருமலையை அவனை தெரிவிக்கிறேன் அனுகிர விசேஷன ஆழ்வார்கள் எல்லாம் பாடினாலும் அனுக்கம்பியான தயை திருநாள தயை எப்படி ரசக்ரிஹேவால தீபவந்தி முகது முகது சாரசப்தத்தை எழுதணும் வேதத்துடைய சௌலிக்காய குணங்களை எடுத்து காமிக்கிறார் தயாதேவி அவனுக்கு தண்டதரத்தம் தயாதேவியோ பிரியாட்சியோ இல்லாட்டா தண்டனம் கொடுத்துருவான் அவன் எல்லா சமயத்துல தப்பு பண்ணா தண்டனம் கொடுவோம் தோணுது அதுலேருந்து காப்பாற்றுறான் நல்ல குணங்களை கல்யாணம் பொழியிறான்னு 45 46 ஸ்லோகம் பீமே நித்யம் பவஜல நிதௌ மத்யதம் மாவாம் ஆலம்பாத்தம் விஷயபதி தன்னியோகாத்வயுக்தே பிரஜாதாரம் உதவி மகதா மூலபாகேன ஜுஷ்டம் தாராவாமேதி சாகாபதி சாகாபேதி சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரமானி பெருமாள் சங்கடிக்க சஸ்திரம் ஆடி வந்து எதுவும் வச்சிருந்தான் பெரிய சாஸ்திரத்தை வச்சிருக்கான் நம்மளுமே கட்டிடுறான் வேதத்தை தர அவனால சம்சாரமாக உழையணும் அவன் சாஸ்திரத்தை நம்ம கொடுக்கலைன்னா புத்தி உள்ளவன் சமயத்தை பிடிச்சிக்கிறான் அது ஒரு சாஸ்திரம் தரான் பீமே நித்தியம் பவஜவனிகௌ, பெரிய சம்சார சாகரம் கோரம் மரணம் தியான முடிவு ஏது அப்படின் சொல்ல முடியுமா? இப்ப ஆச்சாரியால் அலங்கரித்தாலே நமக்கு முடிவு தெரியுது, அந்த ஜென்மம் இல்லை. இது மின் ஜென்மம் பத்தா நூறா ஆயிரமா கோடியா எண்ணவே முடியாது. அப்படி பீமே நித்தியம் பவஜேதவ் மஜ்ஜதாம் மானவானம் மனுஷன் இருந்துதான் போயிட்டு போயிட்டு வர வேண்டும். ஒரு குறிப்பு கிடையாது, போய் இறையறான் விஷ்ணு போதம் வினாசம் இல்லையோ. ஒரு குறிப்போ ஒரு கட்டமரமோ ஒரு பழகோ இல்லாது, விஷ்ணு விஷ்ணுவாயு பழகு வந்தாலும் தேட முடியும். அவன் தான் சாஸ்திரத்தை கொடுக்குறான், ஞானத்தை கொடுக்குறான். அதனால ஞானத்தை கொடுக்க வேறு மாதிரி வேதத்தை கொடுக்குறான். ஒரு செடி இருக்குன்னா வேஸ்தானம் வேதங்கள், அது அது அழியாது. வேறு அழியாதுன்னா கடையெல்லாம் அழியாது, கடைக்கு மட்டுமா ஜலம் கொடுப்பா. வேறு ஜலம் கொடுத்தா வேதத்தை ரட்சித்தா தத்துவம் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட சாகாபேதிகி ஒன்னா ரெண்டா வேத சாகாபிஷேகங்களாயிஸ்தீரமதாசனம் ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, மூணு யாகங்களுக்காக வந்து அனந்தாவை வேதாக சொல்லி வேதம் கணக்கே கிடையாது. பரத்வாதேசியவர் தபஸ் பண்ணார், நூறு வருஷம் வயசு முடி போச்சு, எதமான நம்பவதி அவருந்தும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். இருந்தவன் தான் நூறு வயசு ஆகி போச்சு, முதல்ல தபஸ் பண்ணுறேன். நீ சொல்கிற ஒரு எங்கே என்ன உபவாசம் பண்ணுறது போக வேண்டாமா? நூறு வருஷம் தபஸ் பண்ணதே கேட்டோம், நான் மறுபடியும் பண்ணுவேன், இன்னும் நூறு வயசு போடுவான். சரி, நூறு வயசு கொடுத்துட்டு போவான். அந்த நூறு வயசு முடிஞ்சது, மறுபடியும் இருந்தவன் தான், ஏன் வர மேலே போல நீ? நான் வேதத்தை முடிக்க போறேன். மறுபடியும் நூறு வயசு கொடுக்கலாம், மூணு தடவை நூறு வயசு கொடுத்தான். மூணாவது நூறு மணி எங்க வாங்கலாம், என்ன நூறு ரூபா போயிருக்க வேதத்தை முடிக்க முடியுமான்னு. வேதம் பெரிய கடல், என்ன முடியாது. அதனால சாரத்த உதயம் பண்ண சாவித்திர வித்தி உதயம் மட்டும் போனான்னு பாரத்வாதரை பத்தி சொல்றது வேதம். அப்போ யாகம் பார்த்தாங்க, ஜனங்களுக்கு புத்தி குறையுது. எல்லா வயதும் எங்கேயும் பண்ணாலும் யாகம் பண்ண முடியும், யாகம் பண்ணா பெருமாளுடைய ஆராதனம் அது. சரி, உங்களால முடியாது. சில சிஷ்யாரை கூட்டார் ரிக்வேதம் சொல்லி வச்சார், சில சிஷ்யாரை கூட்டார் எஜுர்வேதம் சொல்லி வச்சார், சில சிஷ்யாரை கூட்டார் சாமவேதம் பெரியவன் அசரவண வேதம். இந்த மாதிரி எல்லா வேதத்தையும் அவாவா அத்தியனம் பண்ணி வேகத்தை எதுக்கு உபயோகம் அந்த அவாவா வேதத்தை உபயோகம் பண்ணணும். அதனால வேதம் யாசம் வேதத்தை பிரிக்க வேதத்துக்கு அளவே கிடையாது. சாசாபேதி அதனால ஆக்யாச்சேரி மமத்ரோகின்னு பெருமாளுடைய சொல்லுபடி கேட்கணும். நேரம் சொல்லுவாரா பெருமாள் ஆக்கி ஸ்ரீபவத ஆக்யா நாராயண பிரித்தேர்த்தம் சொல்லிக்கிறோம். பெருமாள் ஆக்கியங்களாக செய்கிறோம், பெருமாள் ஆக்கிய சுதிகள் சுதிகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெருமாளே சொல்லிட்டாரு, நான் சொல்றது கேட்கணும், நேரையா வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்பேன். உங்களை உண்டாக்கினேன், சிருஷ்டியில சாஸ்திரங்கள் உண்டாக்கினே, நீங்க அறிவு உண்டாக்கினே, நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் இதோட ஆக்கியை மீறி நீங்க பாருங்க விஷயத்துக்கு இடமில்லைன்னா தர்மம் இருக்கு. பெருமாள் ஆக்கியம் பிராமண் நிர்வாக தர்மம், சத்திரிய நிர்வாக தர்மம், வைசிய நிர்வாக தர்மம், சூழ் நிர்வாக தர்மம் தான் ஒழுகணும். அது மாதிரி ஆசிரமங்கள் பிரம்மஜாதி விழுகணும், விவேகம் விழுகணும், வானப்பசம் விழுகணும், சன்னியாதி விழுகணும், அவ்வளவா தர்மம் தரிசிக்கணும், புதுசாலை விழுகணும், மனுஷாலை விழுகணும், ஸ்திரீகளை விழுகணும். இப்படிதான் சாஸ்திரம் வருத்தமே, அதுதான் இது ஆக்கி நேரடியாக சொல்ல முடியும். அதுலயே சாஸ்திரத்தையும் பேரண்டியானா ஆக்யாச்சேரி ரொம்ப பயங்கரமா பதம் போட்டு நம துரோகிட்டார். எதுக்கு ஒரு சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தேன், வேதம் கொடுத்தேன், திரு தூரம் போறதுக்கா எதுக்குல அவருக்கு ஞானம் கொடுத்தேன். துரோகி சுவாமி ஒரு பக்தனா செய்யலாம் கேஞ்சலாம், என்ன போய் துரோகின்றது மண் பக்தோகி என் பக்தன் தான் இல்லேன்னு சொல்லல. சாஸ்திரத்தை மீறியானா உனக்கு இந்த பக்தர்கள் சேர்ந்திருக்கவே தவிர ஸ்ரீ வைஷ்ணவன் கைட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்ரீ வைஷ்ணவன் விஷ்ணுவை சேர்ந்தவன் யாரு? அவன் சொல்றத கேட்டாதான் விஷ்ணுவை சேர்ந்து சொல்ல முடியும். மூலபாகேன ஜொட்டம் சாகாபேதை சுபகம் ஒன்னா ரெண்டா நிறைய சாதைகள் கிளைகள் பெருமாளுக்கு அஞ்சு கை காமிக்கிறார். வேலைக்கு கிளைகள் எது வேலைங்கிற எப்படி காமிக்கிறான், திருவடி காமிக்கிறான். சாகாபேதை நியமனத்தை அப்படி பிடிக்கிற செய்தியான ஆலம்பாசம் காவல் பிடிப்பு ஓணும் பிடிப்பு சாஸ்திரத்தை வேதத்தை பிடிக்கிறோம் நல்லா ஆணி வேதம் வேதாந்தேஜ புதிஷ்டிரா ஆரம்பத்தில் ஹரி ஓம் வேதாந்தேஜ எத்வேதாதோ ஸ்வரஹா அது ஓம்னு எழுத்து ஆதியில சொல்லணும் சொல்ல வரவே கூடாது அதே மாதிரி முடிச்ச உடனே ஓம் ஹரி ஓம் சொல்ல முடியும் ஆரம்பத்தில் ஓம் சொல்லலைன்னா அந்த வேதம் அந்த பானைக்குள்ள போகாது முடிக்க ஓம் சொல்லனா சரி பிடிச்ச வேதம் அந்த பானையை சரி போடும் அது எத்வேதாதோ ஸ்வரஹா என்னது சத்வே பதம் சங்கிரகேன பவிஹி ஓமித்தேதது இவ்வளவு சொல்லும் ஞானம் இந்த சுருக்கமான ஓம்னு இவ்வளவு வருஷம் இருக்கு வியாக்கியானங்களாம் பண்ணிருக்கான் அஷ்டாகரத்துல ஆரம்பம் ஓம் ஓம்கே தேசியம் நிறைய அர்த்தம் வைஷ்ணவத்தை அனுபவிச்சோம் அதெல்லாம் தெரிஞ்சதான் விஷ்ணு பக்தனா இருந்துட்டு சம்சாரம் தியானம் பீமே நித்தியம் பவஜன மஞ்சதா மூலிகளுமே ஒரு பிடிப்பு வருமே அப்ப விஷகிரிபதி சீனிவாசன் விஷபாத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசம் இதையே ஒன்னாக எங்களுக்கு அனுகூலம் பண்றான் வேதத்தை காமிக்கிறான் திருவிழியை காமிக்கிறான் யாரால சொன்ன இதே எட்டாவது பண்றான் ஞானத்துடைய சாரத்தை தரான் பரத்வாஜ மாதிரி வேதத்தையே ஜெயமணி ஜெயம் பண்ணி ஜெயம் பண்ணு ஜன மனத்தை மீற முடியுமா அது அது உபயோகத்துக்கு வரணும் பிரஜாசாரம் ஞானத்துடைய சாரத்தை எடுத்துக்கணும் புரிதி முறையதாக மூலமாக உச்சம் அப்ப வேதம் அதனுடைய முடிவு வேதாந்தம் வேதாந்தத்தை சேர்த்துதான் வேதம் ஆணி வேதான வேதத்தை நம்ம காப்பாற்றும் ஜலம் வச்சு வேற காப்பாற்றும் அப்பதான் நிறைய கலைகள்லாம் செழிப்பா இருக்கும் சாகா பேடி ரிக்வேதம் ரிக்வேதம் சாமவேதம் அதுக்கு அவாந்திர வேதங்கள் நிறைய கலைகள் சாகா பேடி இதுதான் பகவான் சுதகமான அகம் சஸ்வரம் சாஸ்திரபாணி பெருமாள் சங்கரிகர் வச்சிருக்காரு அது வரை ஞானம் வந்துருவாரு அவன் முழுவ சாஸ்திரம் வச்சிருக்காரு அங்கேயும் கையில் புஸ்தகம் வச்சிருக்காரு வியாக்கியானம் வந்து அவன் கரசி புஸ்தகம் சொல்லுகிறேன் சாஸ்திரம் வச்சு ஞானம் சாஸ்திரம் சாஸ்திரபாணி ஒரு கால் போடுறோம் சஸ்திரபாணி சங்கரிக்கிற ஆயுதத்தை வச்சிருக்கேன் சஸ்திரபாணி சாஸ்திரபாணி வேதத்தை கையில் வச்சிருக்கேன் சாஸ்திரபாணி வேதா சாஸ்திரம் பரம் வேதத்துக்காக பெரிய வயது சாஸ்திரம் கிடையாது நிறைய வந்து கேசவாத் பரம் கேசவத்துக்காக வயது தேவதை கிடையாது அதனால திருவிஷ்டாக்கு ஆரம்பம் அதான் சொல்ற பிரம்மணா பணவன் புரியாது பரபிரம்மத்தை அல்லது வேதத்தை அறியலாமா முதல்ல வேதம் பிரணவத்தை தெரிஞ்சுக்கோ கோவிச்சு ஆத்மா அணைஞ்சீத கோவிலு சொல்லி சரணாகி அதான் மந்திரம் கோமதி பிரம்மா கோமதி இதயம் கருவம் கோவில் எல்லாம் ஓம் ஓம் தான் வாடுவது அதனாலே ஓம் சொல்லா நீ ஆரம்பிக்கானா சிவச்சனோகாரம் பிரம்ம அப்படியே ஓட்டையில ஒழுகிடும் நீ எத்தனை படிச்சாலும் சாதிச்சாலும் ஓட்டையை படிச்சா நிற்குமா ஓம்காரத்தை சொல்லி ஆரம்பிச்சா அது வேதம் நிற்கும் முடிகிட்டே பண்ணலன்னா வெடிஞ்சு போடும் முடிகிட்டே ஓங்கார வந்தா ஓட்டை வந்துடும் என்ன வழியும் லீக் ஆகும் இப்ப வெடிச்சும் அப்போ ஆதியிலையும் அந்தத்தையும் ஹரி ஓம் சொல்லணும் பரபிரம்மம் அதனாலே மக்ராணி உத்தரதே லோகானி காருண்யாதி சாஸ்திரபாணினா இந்த சம்சார சாகரம் மரணம் ஞானத்துல மூழ்கி இருக்குமே அதுக்கு மூழ்கி கூடாது பகவான் ஞானத்தை கொடுக்குறா சாஸ்திரத்தை கொடுக்குறான் நீ கைப்படல நம்ம துருகி தருது நீ விட்டு கொடுத்தன ஆகல காருண்யாதி சாஸ்திரபாணினா சாஸ்திரமாகிற கை பெற்ற சொன்னார் மானம் பிரதீபம் இல்லை மானம்னா பிரமாணம் வேதம் தான் பிரமாணம் அதுதான் வழக்கு காலனிக்கு ஓதாதி வழக்கு கொடுக்கலாம் இருட்டு போய் தரமாடக்கூடாது வழக்கு கொண்டிருக்கான் பகவான் அதெல்லாம் வேதம் அதனால கர்ப்ப ஜனனம் எவ்வளவு அவஸ்தை ஜனங்களுக்கு கர்ப்பத்தை ரசிக்கிறான் எவ்வளவு அந்த சிசு கஷ்டம் அது கேட்டாலும் தெரியும் ஜனனம் குறைக்கிய அவஸ்தை அப்புறம் வழிய போறான் கிழமா போனா ஒரு அவஸ்தை அப்புறம் மரணமடைதான் அப்ப அவஸ்தை இரண்டு ரோகம் வியாதியில்தான் வந்த அவஸ்தை பணம் இல்லாத தெரிஞ்சதாக ஒரு அவஸ்தை பயங்கரமான சம்சாரம் சில பேருக்கு ஞானம் வரும் எல்லாருக்கும் வருமா நாரர் மணிகோபுரால் நாரர் வச்சு வஸ்திரம் இல்லா தீர்த்தா மாறினா சாபம் போட்டார் நானும் வரப்ப கவனிக்காத நீங்க வஸ்திரம் இல்லா தீர்த்தா மாறுகளை வஸ்திரம் இல்லா தீர்த்தா மாறக்கூடாது நாம சாட்டி கண்டிப்பா நீங்க மரமா போக வேண்டியது ஐயோ அப்படின்னா கிருஷ்ண வரலாற வந்து நடுவு நடுவு போவேன் சொல்லவும் வரும். அதனால அவன் ஞானம் வந்து மரமாக ஞாபகம் வந்து எப்படாகமா கிருஷ்ணன் வரும் அப்படி எல்லாரும் வருமா மக்னானி உத்தரதே கருண்யாதி சாஸ்திரபாவினா எதுக்கு பகவான் சாஸ்திரம் கொடுத்தான் கருணினாவா இதெல்லாம் பொழைச்சு போட்டோம் ஞானமானது வழக்கூடாது. பிரம்மாக்கே வேதத்தை கொடுக்கலாம், பிரம்மாவை சித்தி பண்ணா நீ எல்லாரும் சித்தி பண்ணி அவனுக்கு நான் சக்தி தரேன். வேதத்தை முதல்ல சொல்லிவிட்டான் பகவான் பிரம்மாவுக்கு நாலு வேதம் நாலு முகத்தாரு வேதாசிரமிருந்து ஆரம்பத்தை ஒரு இடத்துல சொல்றது யோ பிரம்மாரம் விததாதி பூர்வம் பிரம்மாவை சித்தி பண்ணா தாமரையில தொப்புள்ள வேதத்தை கொடுத்தான் சித்திக்கிற போது தாத்தாயதா பூர்வம கற்பயது பிரம்மா அதை பார்த்துதான் சித்தி பண்றான். சங்கதேவம் ஆத்மபோதி பிரகாசம் எதுவும் வேலை கொடுத்த பிரம்மா இருக்கு எதுவும் சித்தி பண்ண மட்டும் இல்லை நம்ம கடத்தேறோம் மோட்சம் போனோம் ஆத்மா கடத்தேறும் ஆத்மபோதி பிரகாசம் ஏன்னா முமுட்சுவா இருக்கணும் நீ முமுட்சுனா மோட்சம் போகணும்னு ஆசை உள்ளோம் இல்லைன்னா முமுட்சு சரண மதம் பிரபஞ்சேன்னு சுக்கரஜன் சரணாகதி பண்றது இந்த ஐகிரீவனை. அதனால சித்தி கோஷம் பண்ணா வேதத்தை கொடுத்தா நான்முகனி நாராயணன் படைத்தான் நான்முகத்துக்கு வந்தாரு நான்முகன் தான்முகமாய் சங்கரனித்தான் படைத்தான் நாலு முகம் அவனை சதுர்முகனாக பிரம்மா சக்தி பண்ணான். அதே மாதிரி சங்கரனுக்கு நாலு முகம் அவரு சாபத்தினால் ஏதோ அவர்கள் சண்டை வந்து பிச்சு போட்டான் தலையை கபாலி ஆனான் அது போட சங்கரனைத்தான் படைத்தான் அவ முகமாக விஷ்ணு முகமாக நாராயணன் வந்தான் பிரம்மா வந்தான் பிரம்மா முகமாக ருத்ரன் வந்தான் நானும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும் சமஸ்தோதா யதா விதவிதஸ்ய நிர்பகம் அபிஷா விவர்த்தனான வேதம் அவன் நாமத்தை சொல்லணும் நான் அந்தாதியா பண்ணேன் எந்த பதம் முடியுதோ அந்த மதத்தில் அடுத்த செய்யவிட ஆரம்பிக்குது அந்தாதி பதத்தில் ஆரம்பிக்கலாம் இது கசி எழுத்துக்கூட ஆரம்பிக்கும் கடைசி வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பதமோ எழுத்தோ எழுத்துடைய கடைசி மெய்யத்தை கூட ஆரம்பிக்கும் அது அந்தாதி லட்சணத்துக்கு நானும் பெருமாளை அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் பெருமாளை பத்தி சொன்னேன் பல தற்போது சொல்ற நான் ஒரு திருந்தாதியில ஆழ் பொருளை சிந்தாமல் கொண்மின் இப்பவாது தெரிஞ்சு போய் பாசத்தை கேட்கறேன் இப்படி 46வது ஸ்லோகம் முடிஞ்சது 47வது ஸ்லோகம் ஜீவன் எட்டு சம்சாரத்தை பத்தி சொன்னார் 47 வித்வத்சேவா கதகணகிதை வீதமந்தாதயா பத்மாகாந்தம் பிரணயிதையே தர்ப்பணம் தேஸ்வசாஸ்திரம் லீலாதக்ஷாம் அனுதரே லாலயத்னை விபரித்தாம் மாயா சாஸ்திரானை தவிதம் தத்தவண்ணப்பதீபானே மாந்திராத்தாயமம் பெருமாளே பண்ணது வேதம் பெருமாள் பண்ணதில்லை வேதம் பெருமாளை மூச்சு காத்து அபோபிஷேகம் மாந்திராத்தத்தை அவனே அஞ்சு ராத்திரியில உபதேசம் பண்ணான் எப்படி பெருமாள் ஆராதனை பண்றது எப்படி கோவில் கட்டுறது எப்படி உற்சவம் பண்றது என்னால அவன் என் அண்ணா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மோட்சம் போற வழி இதெல்லாம் பாஞ்சராத்தங்களை விசேஷமா சொல்றது வித்வத் சேவா கதகரேகி வித்வத் சேவா எப்படி வித்வாங்களாக அறிவு பெறமோ நம்ம வித்வாங்களே கால சேவெல்லாம் பண்ணி அறிவு பெறோம் யாரு தலைமைய மங்கி மனாரப்பானே அவர் என்ன பண்றாங்க வித்வான்களுடைய சேர்க்கை உண்டாக்குறான் பாகவதால சேர்த்து வந்தாலும் நம்ம கரையேற முடியும் அதனால அந்த கலைஞன புத்தி தெளிவடையும் பாகவதாண்ட அண்டினாக்கா வித்வத் சேவா யாருக்கு கைகீழம் வேணும் ஆச்சாரியார் பாகவதால் வித்வத் சேவை பண்ணணும் எப்படி பண்ணா அறிவு தெரியும் கேட்டா கொண்ட மாதிரி கலைஞர்கள் தெரிஞ்சிடும் கிராமத்துல பார்த்துருக்கோம் கலைஞரும் ஜலம் ஜலம் இல்லாத சமயமா இருக்கும் கேட்டான் ஒட்டி ஒரு ஒட்டை இருக்கு நிறைய வாங்கிட்டு வந்து என்ன தோலெல்லாம் போட்டு தேய்ப்பான் தெருல உள்ளுக்கு பாகம் மட்டும் தெரியும் அதை போட்டு வைப்பா தேர்தல அது என்ன பண்ணுவோம் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஒழிஞ்சிடும் கேட்டான் ஒட்டை சுத்தமா ஜலம் இருக்கும். அதே மாதிரி வித்வசேவா கடகணிகளை வித்வாங்களுடைய பலனை செய்தா சேத்தாங்கட்டை அழுக்க நிற்கிற மாதிரி நமக்கு அஜ்யானங்கள்லாம் போகும். அது சாஸ்திரத்தை உபயோகம் பண்ணலாம். பெருமாளுடைய கண்ணாடி நம்ம அழகு பார்க்கிறோம், கண்ணாடியில் பார்க்கிறோம், நம்ம முகம் தெரியுது. பெருமாள் கண்ணாடியில பார்க்க வேதம், பெருமாளுடைய தத்துவம் தெரியுது கண்ணாடியில். தர்ப்பணம் சதாப்தம் ஒன் சாப்பிடம், வேதம் கூட ஒன் சாப்பிடம் கிடையாது, அது உனக்கு முன்னே இருக்கு, உன் உடம்புலேயே இருக்கு. அப்போது செய்யும் யாரும் பண்ணப்படாது, நான் தான் பண்ணேன்னு பகவான் சொல்லிக்க முடியாது. வேதத்தை அப்போது செய்யும் இந்த பாண்டநாதர்கள் சாஸ்திரம் இருக்கு, மோட்சம் போகிற வழி, பிரமாசனம் பண்ணிக்கிறது, வைஷ்ணவன் ஆகிறது, கோவில் கட்டுறது, வாகனம் பண்றது, ஆராதனம் பண்றது, பல விதம் இருக்கு. அது பெருமாளுடைய தர்ப்பணம், அவரே சொன்னது, அவனே சொன்னதுனால, பெருமாளே சொன்னதுனால பாண்டநாதருக்கு விசேஷம். அதனால பெருமாளே சொன்னது பகவத்கீதை, அவராலே சொன்னது ரெண்டு பதத்தியோடு பிரதாத்தம் ஆட்சி பெருமாள் பண்றான், சாசத்தை எழுதி பண்றான், பொண்ணு பாவம் அந்த ஒழுகிறவாள், அந்த அழைச்சிக்கிறவாள், அவள் தண்டனை கொடுத்து கீழே தொடர்பு மேலே தொடர்பு பகவத்யா எப்படி வரும். வித்வத் சேவா, வித்வாங்களுடைய பாகவதாளுடைய சம்பந்தம் நமக்கு வேணும். கங்காஸ்தாமே அதிகமதே ரஞ்சிதா சேடலித்து, ஸ்ரீரங்கத்தில் எனக்கு வாசம் வேணும், எனக்கு பெரியவர் தான் இருப்பான், அவர்களும் வேணும். வித்வத் சேவா விமத மனசா, அவருடைய மனதிற்கு சுத்தமாக இருக்கும். வால்மீகி சொல்ற ராமாயணத்தில் வருது, பெரியவாளுடைய மனசு எப்படி இருக்கும், சுத்தமான நீர்மா இருக்குமோ அப்படி இருக்காரு. அவ்வளவு சம்பந்தம் தான் எப்படி இருக்கும். வித்வத் சேவா விமதமனசா வெங்கடே சேவ சுத்தம் கீத பங்காசையாம் அவ்வளவு சேவம். அதனால பெருமாள் சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தான், தண்டம் தரம் இதாத்தையும் பெருமான் குறிச்சு தரலையோ, நீ அனுகிரகம் பண்றது, புரட்சிகாரமா இருக்கிறது, மிருதுவா இருக்கிறது, அதான் நீ எடுத்துக்கோ. பாபம் பண்ணனா உதைக்கிறது, அடிக்கிறது, நரகத்தை நான் எடுத்துக்க வேண்டாம். பகவான் அங்கங்க கூட வராது, யாதான் தண்டி யாருக்கு ஐயோ பண்ணாத, யாதான் தப்பு ஸ்ரீதேவி அங்கும் பூதேவி ஐயோ யாதான் தப்பு பண்ணுறாரு, இதுன்னு எல்லாம் தடுக்கிறாரு. பார்க்கலாம் இவருக்கு தண்டனை கொடுத்தாராம், இவரெல்லாம் இல்லாத போது போறான், தயாதேவி இல்லாத போதும் போறான், போறாதவழி தயாதேவி டக்குன்னு இவாளாம் இல்லாத போது போய் தண்டனை கொடுக்குறான். என இவாள் தடுக்கிறாரு, தண்டனை கொடுக்குறான். மாயா சாஸ்திரான் எப்படி அப்படியே பார்த்துருக்கான், ஜெண்டல் ஒழுங்கு போறான். ராஜவரையை சொல்லுவான், ராஜாவுக்கு பட்ட மகிழ்ச்சி வச்சிருப்பா ராணி, அதுதான் பவர் அதிகம் அந்த பக்கத்தில் இருப்பா அவளுக்கு. அது தவிர ராஜ வனிதைகள் ராஜாவுக்கு அனுபவம் கொடுக்கிற ராவண மாதிரி எத்தியாவசிகள் இருப்பா. பதினாயிரம் ஆயிரம் பார்த்து இருப்பே சொன்னாலும் ஆண்ட எத்தனையோ மகிழ்ச்சி கிருஷ்ணனுக்கு ருக்மணி மாதிரி பட்ட மகிழ்ச்சி, அது வரை பத்து எட்டு பத்து பத்திரிகள் உண்டு, அது தவிர நரகாசுரனுடைய திருப்படுத்திருந்த அதெல்லாம் கல்யாணம் பண்ணலாம். சில பேர் கல்யாணம் பண்ணாங்க, என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நாகருக்கு சந்தேகம், துவாரிக்கு போனார், ஒவ்வொருத்த ஏமாத்தானா, வேஷம் போடுறாங்களாம் பார்த்தார், எல்லாருமே கஷ்டம்தான். நாகத்தை பார்த்தேன், ஒரு தாத்த சந்தேகம் பண்ணுறான், ஒருத்தர் வேலை சொல்லி கொடுத்துருக்கான், ஒருத்தர் வேலை படிக்கிறான், ஒருத்தர் அவகாசம் பண்ணுவான், ஒருத்தர் குழுவத்தை கவனிக்கிறான், ஒவ்வொரு ஆத்த ஒவ்வொரு விதம் பண்ணிட்டே இருக்கான் தன் கருமாக்களை. அதனால பெருமாளை பற்றி தெரிஞ்சதாக பகவான பகவானோடு இருந்தால் தெரிய முடியும். பெருமாளை பற்றி புத்திபுத்தா தேவன் தேஸ்வாதி பரிமிதம் பலம், இதை தேவதையில பெரியவார் பக்தால் விஷயம் தெரிஞ்சவார் ஞானம் உள்ளவார் சேவிக்க மாட்டாள், அவளால் மோட்சம் கொடுக்க முடியுமா? ரெண்டு நாலு பிரம்மா போலே கொடுக்க முடியாது. நல்ல ஞானவான்கள் புத்தாக புதிபுத்தாக இந்த இதை தேவையை சேவிக்க மாட்டார், ஏன்னா அவருடைய பலனே கிடையாது. இவன் பெரியவாறு செய்தா ஞானம் வருது, இவனுக்கு அர்த்த பண்டிகை வருது. அஞ்சு ஞானம் ஒருத்தவங்க கடன் சேருவானா, அஞ்சு தான் அர்த்த பண்டிகை அதிகாரமே பண்ணார் ரகசிய தேசாவத்துல. அது ஆரியத்தை தன்னை இது ஒரு சோத்திரம், முக்கியமான வகையான சோத்திரம். அஞ்சு சொல்றாரு, அஞ்சு தெரிஞ்சுக்கணும். பிரம்மணோரூபம் பிரத்யாமனோ பிரத்யாத்மா உபாயம் சகல அவேதாக இப்படி சேதிகாத புராணகாகம் கரெக்டா வேதம் சொல்றது, சகலா வேதம் எல்லா வேதமும் அஞ்சு சொல்றது, தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். வேதம் மட்டும் சொல்லல, உபபிரமணமாக இதிகாசம் சொல்றது, புராணங்கள் சொல்றது, என்ன தெரிஞ்சுக்கணும். ஆரிய சமிதை பேசிய பிரம்மலோக ரூபம், நீ எங்க யார் அடையணுமோ பரவது போனோ அந்த பகவானுடைய ரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும். ஒன்னு பத்தி தெரிஞ்சுக்கணும், பத்திகாத்மனா நீ நிச்சயமானவன் அணுவானவன் மோட்சம் ஓர்வு தேடி உள்ளவன், ஆனா ஓய்ன்ற ஒன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன உடனே அங்க போறது என்ன வழி, பிராப்தி உபாயம் மூணாவது. தன்னை பத்தி தெரிஞ்சுனா பகவான் தெரிஞ்சுனா வழி தெரியும் போது அது தெரிஞ்சுக்கணும். சரி, வழி தெரிஞ்சதா அங்க என்ன பலன், பகவத வழி எடுத்து எந்த விதமான கைநீரம் பண்றான். சரி, இதெல்லாம் வரமாட்டேங்கிறதுன்னு ஊழ்வினை காரணம், அதா பிராப்தி விரோதி. இதுதான் திருவாமை தனியில் இதே தான் சொல்றோம், மிக்க இறைநிலையம் மெய்யா உயிர் நிலையம் தக்க நிலையம் தடையாகி தொக்கிகளும் ஊர்வினையும் வாழ்வினையும் போதும் வேதத்தில் அர்த்தபத்திரிகை தான் திருவாமை சொல்றது. தனிநிட்டார் பங்கிபுத்திரமிகள் அதான் சொல்றாரு, திருவாமை இந்த அர்த்தபத்திரிகை தான் சொல்றது. பெருமாள் அடையணும் தெரியும் போது பெருமாள் பத்தி தெரிஞ்சுக்கிறது, நம்ம நம்ம சொல்லுங்க ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்க, மாயம் செய்ய என்னன்னு சொல்லுங்க. அப்ப அவனுக்கு அவன் அவன் அடைய வேண்டிய வழி என்ன, மோட்சம். அவன் அடிக்கு அவன் புகுந்தேனே, அப்புறம் என்ன பலம், மோட்சம் போறான். புகுந்தகன் வாய்ந்து வருது, மேல போயிடுற நம்ம ஆழ்வார். இதெல்லாம் வரலாம் விரோதிகள் மாயம் செய்ய நினைச்சு அர்த்தப்பட்டு சொல்றது. அப்படிதான் சொல்றது, வித்வத் சேவா கடகணி செய்கி பாகவதோட பழகி பழகி அழிச்செல்லாம் போய் சேத்தாங்கோட்ட மாதிரி பத்மாகாந்தன் லட்சுமிநாதன அவனை அவனால் சேர்த்து வைக்கிறான். தை அவன் தண்ட தரம் டிபிட் கொடுத்துட்டு தண்ட தரவுக்கு போறான், புரிஞ்சு இழுத்து வரான். லட்சுமியோட பூமியோட வந்து தயாரே இந்த வா இழுத்துல வந்து அவன் அனுகிரகம் பண்ணுறான். நீனா கையில் சாஸ்திரம் வச்சிருக்கே, உன் தண்டன தெரியே, இவன் பிரபந்தன் உன் காதல் விழுந்தவன் லீலாதக்ஷம் ஆயினாலே வஞ்சனம் பண்றீங்க. எல்லாருக்குமே பண்ணுவார், அறிவுறுத்தலும் பண்ணலாம், நல்லதுக்கு அவ்வளவு பண்ணுவேன். அங்கே உறுதுனை கூட பாபா எல்லாம் பாபமே பண்றதுகள், நீ ஒரு சாஸ்திரம் பண்ணு. ருத்ர மகாபோகம் கூட மாயா சாஸ்திராணி, மாயா சாஸ்திரங்கள்லாம் நீ பண்ணு. ருத்ர கூட்டு ஜலத்தை செஞ்சு ஒவ்வொரு போச்சு, நான் தான் பரம், பெருமாள் படம் கிடையாது. அப்படின் ஒரு மைக்கு அப்பதான் எங்கிட்ட வரமாட்டா, எங்கிட்ட வரது குறைவா நல்லவா தான் வரணும். மாயாதாரத்தை பண்ணு ருத்ர கவனிக்கிட்டார். அப்படிதான் புத்தா அவதாரம் சில பேர் சொல்றாரு, நவராத்திரி கூட புத்தனை ஒரு அவதாரத்தை வைப்பா. அவதாரம் விஷ்ணுடைய அவதாரமா, எது அவதாரம் கட்டவார திசமே விவரம் பண்ணாத நம்ம சேவிக்கிறவா, புத்தர் கோவில் வைக்கிறவா, யாசரியே வைக்கிறது இல்லை ஆவேச அவதாரம், பரசுராமரா வைக்கிறது இல்லை ஆவேச அவதாரம், புத்தரும் தெரிவிக்கலாமா. அது சில பேர் திசை தெரிவிக்க போய் இப்படி போ, நீதான் வசதி அப்படின்னு சொல்லிக்குவார். என்கிட்ட வரக்கூடாது, திருப்பத்துக்காக பண்ண அவதாரங்கள். அதே வஞ்சனையை விற்பலாம் லாபயம் சந்தி, ஆனால் சொற்பிரபந்த பிரதீபான் பண்ண பிரபந்த கிட்ட வச்சுக்கலாமா நீ. அதனால பிரவர்த்தா சனதாம மக்கா வேதங்களுக்கெல்லாம் மூச்சு காத்து நீயே சொல்லிடுங்க. ஆனா விளக்கது எப்படி பஞ்சதாரம் மூலம் விளக்குறேன், அப்படி மோகசாஸ்தான காரியா இப்படி பண்ற. பெருமாள் தன்னை சேர்த்துக்கணும் ஏற்றுன்றமா யாரும் தடுக்க முடியாது. பொய்யரக்ஷதி ரக்ஷகை கிவன் நீகி, பொய்யாரக்ஷதி ரக்ஷகை கிவன் நீகி, விபீஷம் சேனாதி வேணா எல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு தான் சொல்றது. ஒரு ஆலோசனை அழைச்சார் வேணும்னு ஒப்புக்கு ராமன். சுக்ரீவன் தான் பெரிய ஆட்சேபனை, நிறைய டிஃபன் டிஃபன் தப்பு தப்பா சொல்லுவான். அவர்களாக கேட்டுட்டார் பகவான், ஹரிசேட்டை குறைஞ்சது புத்திமான குறைங்க. எனக்கு ஒரு சக்தி இருக்கு, பெரியவா சரணாகரை காப்பாளர் சொல்லிருக்கான். அவன் பார்த்தா சரணாகரி ஆத்ம சரணாகரி தான் பண்ணான், ராஜ்யத்தை வேண்டி வந்தவன் இல்லை. அதான் நீங்க சொல்றதெல்லாம் ரிஜெக்டட், நான் சேர்த்துப்பேன். என்ன பண்ற, நீ தான் ஆசை பண்ண. ஆனையனும் ஹரிசேட்ட தத்தம் அபயம் அவன் விபீஷ் நான் சரணாகரி கொடுத்துட்டேன், சரணாகரை கொடுத்துட்டேன், போறார். ராமசம்ஹாரம் முடிஞ்சது, எதுக்கோசம் போனார், ராமாவதாரம் இருக்கு, கிரகத்துக்கு பிள்ளையா வரணும்னா, சில கிரகத்துக்கு சக்கியம் வரணும்னா, சில ரிஷிகளுக்கு எல்லாம் காட்சி விடணும்னா, சீதை கல்யாணம் பண்ணணும்னா, சில சீதை ராமங்களை நீக்கணும்னா, அதெல்லாம் இல்லைன்ட்டு. நான் வந்த அவதாரம் முடிஞ்சது எப்பவும் கேட்கறது, கங்கைக்கு போற ராவசம் மாற முடியுது, அங்கே உடனே சீட்டல் கொண்டு வரான் லட்சுமணன். அபிஷேகப்பட்டார் லங்கா ராஜ்யத்தை விபீஷன் தரேன், அபிஷேக லங்காயம் ராட்சவேந்தம் விவீகனம். அப்பா நான் வந்த சமாச்சாரம் முடிஞ்சது, ராமாவதம் எழுதி பார்த்தா ஒரு வாயாலி ராம உத்தியாகம் வாழ்க்கை சொல்றார், எதுக்கு ஆகிட்டேன், நான் எதுக்கு ஒரு ஒன்று முடிஞ்சது, விஜ்வரம் எதுவுமே நடுக்கமே கிடையாது, வந்த கதாவே முடிவு, விவீகனையும் பட்டாபயம் பண்ணிட்டேன். இதுதான் அதனாலே அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து, எல்லா தேவையை பற்றி சேவிக்க கூடாது. எல்லா தேவையும் பெருமாள் வயிற்று வாயில வந்து வந்தவா தானே, எச்சில் தேவன் ராஜா. அதனால அசுத்தாகா, எல்லா தேவையும் அசுத்தர்கள், எல்லா தேவையும் கர்மாவனால வயலவர்கள். அதனால கர்மனாம் பரிபாகத்துவாது ஆவியின் சாதனம், கர்மா வேலை செய்யுது. அதை மகிஷனாகவும் அவரை கொசுவா இருக்கான், அதை தேவனாகவும் அவரை இந்திரனாகவும் அவரை பெருமாவா இருக்கான். பெருமாவா இருந்தா மட்டும் நான் நல்ல புண்ணியம் பண்ணா அங்கே போய் போயிடலாம், கர்மானால தான் அதுவும் வந்தது. அவங்க கர்மா சேர்ந்த வரைக்கும் பிரம்மாவா இருந்தாலும் பிரம்மலோக வரைக்கும் அமங்கலம், ஆவிரிஞ்சாது அமங்கலம். அதனால இப்படி சாம் சில பேர் என்ன பண்ற, தயா தேவி வேலை இல்லாத போய் நைட்டா போய் தண்டங்க தர, நல்லது பண்றான் அவன் தூக்கி விடுறேன், கெட்டது பண்றான் அமைக்க விடுறேன், மேல மேல அமங்கலம். இது கௌசியத்துக்கு வந்து சொல்றது, ஏதையே சாது கர்ம காரையத்தி, அவன் பொண்ணிருந்தாலும் நல்ல காரியமே பண்ண வைக்கிறேன், மேல மேல அவன் அசாது கெட்ட காரியம் பண்றா கேளுதல் தாழ்றேன். அதாவது மாதா சாஸ்தான காரியம் சொன்னார், ராவணனே ஆச்சரியப்படுறானே யுத்தத்துல பார்த்து இவ்வளோ நன்னா சண்டை போறாரு, ஒருவேளை நந்தி சொல்ற நந்தி சொன்னவர்கள் நாராயணன் அழிக்க போறான்னு, அந்த நாராயணாய் இவன் தம்மன்னே ராகவன் வீரம் நாராயணம் அனாமையும். அதனாலே தேவாத்யாக கர்மயோனியான அறியாமைக்கு குரலாய், அறியாமை குரலாய் நிலம் மாவரி மோகலி என்று அறியாமை வஞ்சித்தாய். சில பேர் வஞ்சம் பண்ணுவான் பகவான், இந்த இந்த மகாபலி கர்வத்தை அழகோன்று அவர் சொல்கிறோம் இந்த எல்லாம் ஆட்சி படிச்சிருந்தான். அறியாமை குரலாய் ஒன்றும் தெரியாத பாலகனாய் சூரியம்மனை 7-8 வயசுல போய் இந்த யஜ்யவாட மகாபலி யஜ்யம் அந்த இடத்துக்கு போகலாம் யாசிச்சான். யஜ்யம் யஜ்யம் பண்ணா யார் யாதனா குளிதாரு கூடாது, நல்ல தேர்தலோடு பிரம்மச்சாரியை பார்த்து என்ன வேணும் கேட்கிறேன், நிலம் மாவரி மூவரி, மாவரியே 3 அடிதான் வேணும், எனக்கு நிலம் வேணும், என் காதார 3 அடி குறைந்ததான கொடுத்தா போதும் நினைக்கிறார். நீ இதே அற்புதமா கேட்கறேன், அளந்தவிட தெரியுது ஆகாசம் பூமிக்கும் அறியாமை வந்து தாய். அவன் ஏமாத்துற மகாபலியன் இப்பதான் சில பேர் ஏமாத்துறார் அப்படி இருக்காரு. இருப்பதாம் லாலியன் தண்ணின் சொத்த வண்ண பிரதீபானி லவகிலம் மாயா சாஸ்தானி. இப்படி புத்த மதம் ஜெயின மதம் ருத்ர மதம் எத்திரிய மதம் பரமத பங்கத்தை எல்லாரையும் சித்தாந்தத்தை அழிக்கிறார் தேசிகம். பரமத பங்கன்ற கிரந்தம் அதை பார்த்தோம், நம்ம என்னென்ன மதம் என்ன சொல்றது எது தப்பு, அது இப்படி வஞ்சனையாரு எல்லாரையும் கேட்கிறாரு. சோத்திரத்தை சொல்றாரு, எத்தனையோ சாஸ்திரம் கொடுக்குற ஆளவன்றா சொல்றாரு. ஆசுர புதிர்கள் எல்லாம் நெய்வாசுர புதுதையா சர்வந்தி சத்வம் போத்தம் ஆளவன்றாரு, நீ வரணும் உபதேசம் பண்றீங்கன்னா கேட்கிறாரு. தத்துவம் சொன்னா கேட்காதுகள் அசுர புயல்கள், அசுர புயல் பத்தி கீதைகள் நிறைய சொல்றாரு. காளிதாசன் சாமா மந்தோதி அமர்ந்ததாமேதி காளிதாசன் மந்தனா இருந்தா கூட அவன் கடிகாரம் ஆகிடுவான். யாரு பெரிய பாகவதாரோட சேர்க்க வந்தாக்கா, மந்தோதி அமர்ந்ததாமேதி சம்சர்கேபித்தான் பந்திச்சத பரஸ்தீவன் செய்வேன். சேரான தனியாக சேத்தாங்கிட்ட போட்டா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவனை இதே உதாரணம் இருக்கிறான் காளிதாரன். பையனாலே பகவான் வஞ்சிப்பாசர் சமயம் கர்வத்தை அழக்குவான். சுவாமி போய் 3 அடி கொடுத்தா 3 அடி இந்த குழந்தை கேட்கறேன், 3 அடி தான் அற்புதமா கேட்கறேன். சரி நீ யார் சொல்லு, பலபலான வந்து தேர்தல் சொல்றீங்க பிரம்மச்சாரி, நீ யார் கேள்வி பதில் கஸ்வம் பிரம்மன் மகாபலி கேட்கலாம். நீ யார் பிரம்மன் பிரம்மனால் தோதே அதுவா, எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அபூர்வா ஆகியதே தெரியாது, பெருமாள் எங்க உண்டான ரெண்டு அத்தனா பதில் சொல்லுவாங்க. அப்போ உருவகனான கொஞ்சம் வசதி நீ எங்க வசிக்கிறவர் இடம் எது வேற எங்கு ஆண் எது எனக்கா யா அகிலவர்கள் பகவானால சித்திக்கப்பட்ட அத்தனை இடம் என்னென்றான் அப்போ புரியுது பாருங்க, எல்லாம் என்னென்றான் கஸ்தே தாத்தா உன காப்பாத்த மேக பண்ணாரு யாரும் கிடையாது. நைவதாரம் சொல்றாமே அப்பா யாருன்னு, அப்பாவே நினைக்கிறது இல்லையே, தெரிஞ்சாதே நினைக்கிறதே கிடையாது. இந்தே அபீஷ்டம், உனக்கு என்ன வேணும்? திரிபத பரிமிதம், மூணு அடி நிலம் வேணும். அத்தியல்பம் தைலோக்கியம், அத்தியல்பமா கொடுக்கிறீர்கள். மூணு லோகத்தை எவ்வளவு பகவான் வஞ்சிக்கிறான். ஏகக்கேவையம் சாது கர்ம நிரோதி லோகத்த உன்னிய செய்தின்னு பகவான் பண்ணுவான், வஞ்சிப்பான் சொல்லி இந்த 47வது ஸ்லோகத்துல கண்ணாடி ஏ தர்ப்பணம் பிரணயதி கண்ணாடிக்கு அவன் பார்க்கலாம், அவங்களையும் பாருன்றான் கொடுக்குறான். அழுத்து உடம்புல மூஞ்சி அழுக்கல இருந்தா எப்படி போறது? கண்ணாடி பார்த்தா தெரியுது நம்ம வினைகள்லாம் போக்கிக்கோ, அழுக்க போக்கிக்கோ. அதே சமயத்துல சீதை நிறைய விளையாட்டு அவன் எப்ப பார்த்தாலும் சீதேவி பூஜை ஜெயாஜன் தடுக்கிறா. இவன் இன்னும் அகோபாதவா தரலாம, மகா அவசர பகுதியாக காரணத்தில் தனியா வந்து அவன் நடக்கிறான். இந்த ஆலயன் அது லீதி அவனுக்கு சொற்பண்ண பிரதீபான் பண்ணாட. ஆனா உங்ககிட்ட சரணாதி பண்ணுவாத பிரதீபான் தமயுதம் சிக்ஷைக்காக சரணாதி பண்ணாது இருந்தா ஏன்டா அப்படி பண்ணாது இருந்தோம் சரி போ. என் சாத்தம் தெரிஞ்சுக்கலையா? இந்த ருத்ரம் புத்தன் ஜெயிலாம் சொல்லுறான், அதை படிச்சு கெட்டு போகணும். இப்படியே பண்றான் மோக சாஸ்திராணி மாயா சாஸ்திரி சொல்லி இந்த 47வது முடிக்கிறேன். நாளைக்கு 48வது கவிதா கேசமாய் கவிதா கவிதை வேதாந்த குருவீரமா